ஆகையான் அந்தமாகி முத்துமணி தேயினாகையான் முத்துமணி தே குதிரையின் முத்து போட்ட செய்தினாகையான் இனிமியே சித்த சப்புராகினாகையான் புறப்போதா அந்தவாகி இன்னாகையான் அந்தமாகி முத்துமணி தேயினாகையான் ஆகாசி அன்னபலம் நுப்பு சுயான பியாசரணே மாத்மே இன்னதுரா உண்டகித்தின்ன எப்பா ஆகாசி மட பக்தியானே